ஆச்சாரியம் பிராணாரிகரணம் இந்த ரெண்டு அரிகரணம் இதுவரையும் முடிஞ்சு போச்சு. இப்ப அதன் பேர்ல இந்த கடைசி நாலு அரிகரணங்கள்ல ரெண்டு அவாந்தர பேட்டிக்கை இருக்குன்னு சொன்ன முடியும். அதுல முதல் பேட்டிக்கை முடிஞ்சிருக்கு. முதல் பேட்டிக்கை என்ன? ரூடி பங்கம். இடுபுரி பெயருக்கு என்ன அர்த்தம் வருமோ அதை தியாகம் பண்ணிட்டு இப்போ காரண பெயர்னால அதை சொல்லணும். ஆகாசத்துக்கு எல்லாத்திலையும் பிரகாசிக்கிறது, அதே மாதிரி எல்லாத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது. பிராண சப்தத்துக்கு எல்லா இடத்துலையும் பிராணனம் பண்ணிருக்கிறது எல்லாத்தையும். அந்த ரெண்டு அர்த்தமும் பரமாத்மாவுக்கு தான் சரியாகும். இதுதான் லிங்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு அதிகரணத்துல முடிச்சுட்டார். இப்போ அடுத்த ரெண்டு அதிகரணத்துல இப்போ அர்த்தம் சொல்ற, எப்படி அர்த்தம் சாய்க்கிற அப்படின்னா இங்க வந்து ஆட்சேபம் பண்ணிட்டு பதில் சொல்ற. முதல் ஸ்லோகத்துல சங்கதி உண்டுதான், மூணு ஸ்லோகம் இந்த அதிகரணத்துல இருக்கு. அந்த முதல் ஸ்லோகத்தினால ரெண்டு அதிகரணத்துக்கும் என்ன பூர்வபக்ஷம் எப்படி இருக்கு, பொதுவா எப்படி இருக்கு பூர்வபக்ஷம்? அடுத்த அதிகரணத்துல பூர்வபக்ஷம்னா ஸ்பஷ்டமா சாய்ச்சார். ஆனா இங்க என்ன பிரதானமா என்ன பூர்வபக்ஷம் ரெண்டு அதிகரணத்துக்கும்? முதல்ல என்ன சொன்னோம்? ஆகாச அதிகரணத்துக்கும் பிராணாதிகரணத்துக்கும் லிங்கம் இருக்கு. பரமாத்ம லிங்கங்கள் அதிகமா இருக்கு. நிகர ஜெகதே காரணத்துவம், பரம பிராப்தியத்துவம், சர்வஸ்மா ஜாயத்துவம் சொல்லு, சர்வஸ்மா ஜாயத்துவம் அது மாதிரி இங்கெல்லாம் இருக்கு. அப்படின்னுட்டு இருக்கிறதுனால முக்கியத்துவத்தை விட்டுடணும், ரூட்யத்துவத்தை அப்படின்னு நீங்க அங்க சொன்னீங்களோ அது இங்க கிடையாது. ஏன் அப்படின்னா போன அடிக்க நடத்துறேன் எல்லா பூதங்களுடைய உற்பத்தி என்ன, பிரளயம் என்ன, இவர்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது அப்படிங்கிற நீங்கள் ஜெகதே காரணத்துவம் அந்த நீங்க இருக்கு. அது ஆகாச ஸ்ருதியையும் பாதிச்சுடுறது, பிராண ஸ்ருதியையும் பாதிச்சுடுறது. ஸ்ருதினா சப்தம், ஆகாச சப்தார்த்தமான பூதாகாசம் தான் அர்த்தம் அப்படின்றதையும் அது வந்து பாதிச்சுடுறது. அந்த மாதிரி பிராண சப்தத்துக்கு லோகத்துல சொல்லக்கூடிய முக்கிய பிராணம் அந்த அர்த்தத்தையும் அது பாதிச்சுடுறது அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க வந்து ஜோதி சப்தமோ இந்திர சப்தமோ அவைகள்ல முன்னாடி சொன்ன மாதிரி இங்க பாதகமான லிங்கம் எதுவும் இல்லை. ஜோதிர்ல என்ன அர்த்தம்? நெருப்பு, பிரகாசிக்கிறது, அக்னி அப்படின்னு அர்த்தம். அந்த அக்னிய கூட வயிற்றுல இருக்கக்கூடிய ஜடராக்னி அப்படின்னு சொல்றது இங்க அங்க வாக்கியம் அது மாதிரி இருக்கு. அதனால அந்த ஜடராக்னி சொல்றதுனால இந்த அக்னிய அடிக்கிறதுக்கு எப்படி ஆகாசத்துக்கு முக்கியத்துவம் சொல்றதுக்கு விரோதங்கள் இருந்ததோ லிங்கங்கள் அந்த மாதிரி இங்க லிங்கம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா பொதுவா கீர்த்தி பிரகாசிக்கிறதுன்றது அக்னிக்கு சுபாவம் தானே. அக்னின்னு ஒண்ணு இருந்ததுனாக்க அந்த நெருப்பு எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி உபாசன கர்மத்துவம் இந்திரன் சொல்ல போறான் மாம உபாசத்த பிராணோஸ்மி பிரஜாஸ்மா இப்படின்னா உபாசன கர்மத்துவம் உபாசன உபாசத்தின்னு அர்த்தம். உபாசன கர்மத்துவம் உபாசியமா இருக்கிறது அப்படிங்கிறது அந்த இந்திர சப்தத்துக்கும் வரும். அந்த மாதிரி ஜோதி சப்தத்துக்கு பிரகாசம் எப்பொழுதும் தீப்தி பிரகாசிக்கிறது அப்படின்றது ரெண்டுத்துக்குமே வருமே. அதுல உங்களால் பிரதிகூலம் சொல்லவே முடியாது. அப்படி பிரதிகூலம் சொன்னாத்தான் அதுக்கு நீங்க தோஷம் சொல்ல முடியும். பிரதிகூலமே இல்லையே இங்க. ஏன்னாக்க எப்படியானாலும் ஆகாய சுத்தத்துக்கு நிகழ ஜெகதே காரணத்தை வராது நீங்களோ அந்த மாதிரி இங்க எதுவுமே சொல்ல முடியாது. பிரகாசத்துக்கு தோஷம் சொல்ல முடியாது அக்னிக்கு. அந்த மாதிரி இந்திரனே உபாசியனா இருக்கான் இருந்துட்டு போடுவேன், மாதிரி பிராணனே உபாசியம் இருந்துட்டு போடுவேன், அதுவே இங்க இருக்கட்டும். அதனால உங்களால பிரதிகூல லிங்கத்தை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல அனுகூல லிங்கமும் எங்களுக்கு இருக்குது. என்ன அனுகூல லிங்கம் அப்படின்னாக்கா வந்து இங்கேயே பொதுவா ஒரு அக்னி லோகத்துல அக்னியை பார்க்கணும். அந்த அக்னியானது உடம்பு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி இருக்கு, அது ரெண்டும் ஒண்ணுதான். கௌக்ஷய ஜோதிடை சொல்றார். கௌக்ஷயக்கு குக்ஷின்னு அர்த்தம் வயிறு, வயிற்றுக்குள்ள உதரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி கௌக்ஷய ஜோதிடம். அதுக்கு பேர் ஜாடராக்னின் பேரு. அந்த ஜாடராக்னின்றது அந்த அக்னியும் லோகத்துல நாம பார்க்கிற அக்னி அந்த அக்னியும் ஒன்றாகவே இருக்கின்றன. இப்படி ரெண்டு அக்னிகள், இது ரெண்டும் சாதாரண சொல்லப்படுறது. இத ஏத்துக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா லோகத்துல இருக்கிற அக்னியும் வயிற்றுக்குள்ள அக்னியும் ஒண்ணுன்னு சொன்னா தப்பு இல்லையே. இங்க இருக்கிற அக்னி லோகத்துல இருக்கிறதெல்லாம் ஜெரிச்சுடுறது, அதான் என்ன எரிச்சுடுறதுன்னு அர்த்தம். நம்ம வயிற்றுக்குள்ள அக்னி இருக்க ஜாடர் அக்னியும் நாம சாப்பிடுற வஸ்துக்களை எல்லாம் ஜீர்ணமாக்கி அதெல்லாம் சரி பண்ணிடுறது. அதனால ரெண்டு ஒண்ணுதானே, ரெண்டு அக்னியும் ஒண்ணுன்னு சொன்னாக்கா அது தோஷமே இல்லாது. அது மட்டும் இல்லாம அங்க வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராணம் இருக்கே முக்கிய பிராணம், அது என்ன பண்றது அப்படின்னாக்கா நம்ம உடம்புல இருந்துட்டே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் தேகம் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது. அது பிராணனுக்கு உண்டுதானது. அந்த மாதிரி இந்திரன்னு சொன்னாக்கா அங்கேயே சொல்றக்கு நான் வந்து சுஷ்டாவனுடைய பிள்ளை விஸ்வரூபன் பேரு, அவனை நான் கொன்னுட்டேன். ஏன்னா சந்தேகம், சுஷ்டான்றது யாரு அப்படின்னாக்கா அசுரன், அவனுடைய பிள்ளை விஸ்வரூபன் பிரம்மச்சாரி நல்ல தபஸ்வி, அவனை வந்து சொல்ற பிரம்மா வந்து பிரகஸ்பதி ஏதோ அவமையாத பண்ணிடுறான் இந்திரன். அதனால பிரகஸ்பதி ஒழுங்கிட்டு வர்றார், ராஜகுரு இல்லாம யுத்தம் பண்ண முடியாது. அதனால கேட்கச்சே கவலைப்படாத, துவஷ்டா அவனுடைய புள்ள விஸ்வரூபன் இருக்கான், ரொம்ப நல்லவனவன், அவன் வந்து பிராமணிகன், எங்க எனக்கு வேண்டியவா உனக்கு வேண்டியவன்லாம் பார்க்க மாட்டான், நியாயமா இருப்பான், அவனை நீ ராஜகுருவா வச்சுக்கோ அப்படின்னு பிரம்மா சொல்றார். அதனால இந்திரன் என்ன பண்ணா அவனை ஆக்சன் வந்து உட்காந்து சென்று அவங்கிட்ட கேட்டு அசுராவோட சண்டை போட்டான், அதுல அசுராவை ஜெயிச்சுட்டான். அசுராவை ஜெயிச்சுட்டான் அப்புறம் என்ன எடுத்துனாக்கா அவனுக்கு சந்தேகம் வந்துட்டே இருந்தது அசுரவன் கிட்ட. என்ன இருந்தாலும் அசுரனுடைய பிள்ளைதான், ஏதாவது ஒரு காலத்துல கோபம் வந்து நம்மளை காட்டி கொடுத்துதா என்ன பண்றதுன்னு பார்த்தான், அஜிரத்தால ஒரே அடி அடிச்சுட்டான். அதனால அசுரவன் பேசிட்டான். இவ அதுதான் துவாஷ்டன், துவஷ்டனுடைய புள்ள துவாஷ்டன், அவனை இவன் வதம் பண்ணிட்டான். அதெல்லாம் அந்த வாக்கியத்துல இருக்கு, கௌடீரிய இடத்துல அந்த வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்னம் கிட்டதான் அன்வைக்கும். அந்த துஷ்டா அவனுடைய புள்ள கொன்னேன்னு சொன்னாக்கா அது பரமாத்மா கிட்ட அன்வைக்காதே, பரமாத்மா கிட்ட அது அன்வைக்கா, பரமாத்மாவே கொள்வானா அவனுக்கு இதெல்லாம் காரியமே இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி இந்த இது இருக்க முக்கிய பிராணன்றது சர்வ இந்திரியங்கள் அனைத்தையும் அதுதான் நிர்வாகம் பண்ணின்றது, எல்லாத்தையும் ஒழுங்கா நடத்தி வைக்கிறது அதுதான். இந்ததான் பிராணம் இல்லைன்னா அவங்க எல்லாம் நடக்காதுன்னு அர்த்தம். அதனால முக்கிய பிராணனுக்கும் அது அமைக்கும். அந்த மாதிரி ஜோதி, ஜோதி என்ன அக்னி, அதுல வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னி இருக்கே ஜாடர அக்னி, அது எதுவும் ஒன்னா இருக்கும். இவைகள்லாம் பரமாத்மா கிட்ட முக்கியார்த்தமா சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒண்ணு இல்லையே, பரமாத்மா முக்கியார்த்தமா சொல்றதுக்கு இங்க எதுவுமே தேர்வு இல்லை. அது மட்டுமா சப்தங்கள்லாம் இருக்கே, சில சப்தங்கள்லாம் பாஷிகார பிரித்து காமிக்கிறார், சில சப்தங்கள்லாம் ஒரு அர்த்தத்துலாம் சொல்லும், இன்னொரு சப்தங்கள்லாம் ரெண்டு மூணு அர்த்தத்தை சொல்லும், இன்னும் சில சப்தங்கள்லாம் இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்திரன் ஜோதிஹி அக்னிஹி கௌக்ஷே ஜோதிஹி பிராணன் இந்த சப்தங்கள்லாம் அந்நிஷ்டமா இருக்காது, அனன்ய நிஷ்டமா இருக்கும். அனன்ய நிஷ்டம்னு என்ன இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட அது அன்னைக்குவே அன்னைக்காது. சாட்சாத் இங்க பரமாத்மா கிட்ட இல்ல, பரமாத்மா நம்ம சொல்ல போறோம் அவன் என்ன பண்றான், சாட்சாத் இந்திரன் இந்திரன் கிட்டதான் அன்வைக்கும், பிராணன்னா முக்கிய பிராணம் கிட்டதான் அன்வைக்கும், ஜோதின்னு நெருப்பு அக்னி அதுகிட்டதான் அன்வைக்கும். இப்படி ஸ்பஷ்டமா சொல்றது, அதனால அனன்ய நிஷ்டமா இருக்கிறது. இது எங்களுக்கு ஒரு அனுகூலமான பட்டது ஒரு பட்சம். அது மட்டும் இல்லாம இவைகளை எங்களுக்கு அனுகூலம் உங்களுக்கு பிரதிகூலமாகவே ஆகிறது, இது அன்வைக்கவே அன்வைக்காது. அன்னைக்குமே அன்னைக்காவதுன்னு சொல்லிட்டோம்னாக்க இதுதான் பரமாத்மாவை சொல்றதுன்னு ஆகாசத்தை சொன்ன மாதிரி பிராணகத்தை சொன்ன மாதிரி இங்க சொல்ல முடியாது. அதனால இந்த ஜோதி சப்தம் இந்த பத்தாவது அதிகாரத்தில் சொல்லப்படுறது, பதினோராவது அதிகாரம் சொல்லக்கூடிய பிராணசப்தமோ இந்திரசப்தமோ இந்திரன் சொல்ற அகம் மாம் அப்படின்னு சொல்ற சப்தங்களோ பரமாத்மா கிட்ட அன்னைக்குல அன்வயிக்காது. சாட்சாத்து இந்திரன் கிட்டதான் அன்வயிக்கும் அல்லது ஜோதி கிட்டதான் அன்வயிக்கும் அக்னி அதுலதான் அன்வயிக்கும். இப்படி ரெண்டு அறிகரணங்கள்லையுமே உங்களால போன அறிகரணங்களை சொன்ன மாதிரி இங்க சொல்லவே முடியாது. சரி, அப்ப ஒரு கேள்வி கேட்கிறான், நீ சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி சொன்னாக்க இந்த அதிக இந்த அத்தியாயம் இருக்கு, இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்துல அர்த்தம் போயிடுது. இந்த அத்தியாயம் என்ன சொல்றது அப்படின்னா, ஜகத்காரணமாக எவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ வாக்கியங்கள்லாம், ஜெகத்காரணம் வந்து ஜெகத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு எந்தெந்த வாக்கியம் சொல்றதோ அந்த ஜெகத்காரணத்துக்கு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அனைத்துமே பரமாத்மாவோட தான் அன்வைக்கும் சொல்லணும். இப்போ இந்த விஸ்வத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் உற்பத்தி என்றதே இந்த வாக்கியத்துல சொல்லப்படலையே, இந்த வாக்கியங்கள் சொல்லப்படல, பொதுவா பிரகாசிக்கிறது எல்லா இடத்துலயும் பிரகாசிக்கின்றது இந்த அக்னி அப்படின்றது. இது வைத்துக்குள்ள அக்னியோட சமானமானது. இந்த அன்பத்தான் ஏன்னா உபாசிச்சுன்னு சொல்றான், இவ்வளவுதானே இருக்கு. இதுல வந்து ஜெகத்காரணம் சொல்றது ஒண்ணு இல்லையே, அதனால நீங்க எப்படி இதுல வந்து அன்வைக்கிறதா சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேட்கிறோம். நம்ம சித்தாந்தம் ஏன்னா காரணத்தவே இங்க சொல்லப்படலையே, காரணத்துக்கு சொன்னாதானே இங்க வந்து இந்த அத்தியாயத்துல இந்த வாக்கியங்கள் எல்லாம் அன்வைக்கும். இங்க ஒண்ணுமே இல்ல, ஜோதிஷ் இருக்குது இந்த பரம் ஜோதிஷருவே, இது எப்படிப்பட்டது லோகத்தினால் வியாபித்திருக்கிறது, அது வயிற்றுக்குள்ளேயும் இருக்கு, அந்த ஜோதிஷம் இந்த ஜோதிஷம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான் அது சொல்லப்பட்டிருக்கு. லோகத்துக்குலாம் காரணம் சொல்லலையே. அந்த மாதிரி இந்திரபிராண அதிகரணத்திலையும் அடுத்த அதிகரணத்திலையும் இந்த மாதிரி சொல்லவே இல்லையே, ஜெகத்காரணத்தும் சொல்லப்படலையே. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கோ அப்படின்னா, அதுக்கு அவன் பதில் சொல்றான், வாஸ்தவம் தான் இங்க இல்ல, நீங்க கூட இதை ஒத்துண்டதான் ஆகணும். சித்தாந்தத்திலையும் அதே தான், சித்தாந்தத்திலும் நம்மளும் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். சித்தாந்தத்திலையும் பதில் சொல்லணும். சித்தாந்தமும் இதே வாக்கியம் தான் நடத்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்க, அது லிங்கம் இருக்கு, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, ஒவ்வொரு விஷய வாக்கியத்திலையும் இருக்குது. என்னதுன்னாக்க, நிரதிசயமான தீப்தி அப்படின்னு சொல்லணும். அதாவது எல்லையற்ற பிரகாசம் உடையது. அது எப்படி எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்குதுன்னு அர்த்தம். சர்வ வியாபகத்துவம் இருக்கோ, எல்ல சர்வ வியாபகத்துவம் எல்லாத்தையும் வியாபித்து இருக்கிறதுன்றது அதுதான் காரணம். பிரமாணம் எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கான், அந்த வயசு வியாபி நாராயணத்துக்காக எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கான் பகவான் சொன்னா என்ன அர்த்தம், அவன் சர்வ காரணம் அர்த்தம். எல்லாத்தையும் உடம்பு சொல்றானோ இல்லையோ, தேவானுத்ராதிபத்து சதனம் பிரதிஷ்ய அவன் பேரையே சொல்றது அப்ப எல்லாரையும் இந்த ஜோதிஷம் வியாபிச்சிருக்கு. இது நம்ம சொல்றது அவன் பொதுவா ஜோதி அக்னி எல்லாருமே வியாபிச்சிருக்கு, அதனால அதுக்கு காரணம் வந்துட்டு போட்டோம். அந்த மாதிரி உபாசியம், அதாவது அவன் கேட்கிறான், அவன் சொல்ல போன அடுத்த அதிகாரத்துல பிரதர்சனன் ஒருத்தன், அந்த பிரதர்சனன் வந்து இந்திரன் வந்து அசுராவோட யுத்தம் பண்றான், யுத்தம் பண்ணிட்டு இந்த பிரதர்சனன்றவன் உபகாரம் பண்றான். உபகாரம் பண்ணதுனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு இந்திரனுக்கு, இவ்வளவு உபகாரம் பண்ணியே உனக்கு ஏதாவது வரணும் கொடுக்கணும் ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வரணும் வேணும் சொல்லு அப்படின்னு அவன் கேட்கிறான் இந்திரன். இந்த இவனை பார்த்துட்டு பிரதர்சனன், அப்ப பிரதர்சனன் சொல்றான், நீயே எனக்கு ஒருத்தர வலிச்சிரு, எனக்கு எனக்குன்னு என்ன அர்த்தம், இந்த லோகத்துல மனுஷியாளுக்கு எது ஹிதம் இல்ல, ஹித தரம் இல்ல, ஹித தனம் எதுவோ, உகந்த ஹிதம் நல்லது எதுவோ அத எனக்கு ஒருத்தர நீயே வலிச்சிரு அப்படிங்கிறோம். பார்த்தா இந்திரன், மாம உபாசிச்ச என்னையே உபாசிச்சுடு, இப்போ என்ன எடுத்து அவன் ஹித தமத்தை நீயே வச்சிருன்னு சொன்னான். அதுக்கு பதில் என்னையே உபாசிச்சிரு அப்படின்னு நிறுத்தான். அப்ப ஹிததம உபாசனம் இருக்கு, அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. இந்த ஹிததம உபாசனம்னா என்ன அர்த்தம், ஜெகத்காரணத்தை எப்படியோ சர்வகாரணத்தை மோட்ச காரணத்தை சித்திக்கிறது. இந்த சர்வகாரணத்தும் தான் பிரம்மத்துக்கு லட்சணம், சர்வகாரணத்தும் பிரம்மத்துக்கு லட்சணம். அதனால இது இங்க லிங்கமா இருக்குது. இப்படி லிங்கமா இருக்கிறதுனால லிங்கம்னா அடையாளம். இப்படி ஜோதிர்லிங்கத்துல என்னது எல்லா இடத்துலயும் ஜோதிஷம் வியாபித்து இருக்கிறது, அது அது அடையாளம் ஜோதிர்லிங்கத்துக்கு. இந்த இந்தப்பிராணாதிகரணத்திலையோ மாமுபாசன ஹிதன உபாசனத்தை உபதேசிக்கிறான். அப்ப ஹிதன உபாசியத்துவம் சிதி சொல்றது, உபாசியத்துவம் வந்ததுனாக்க அந்த உபாசனத்துக்கு இவன் உபாசியம். ஆகவே இந்த உபாசனத்தினால மோட்சத்தை கொடுக்கிறான். சர்வகாரணத்துவம் அது இந்தனுக்கே சித்தித்தாலும் சரி, அல்லது இந்திரசந்தத்தினால் சொல்லப்பட்ட பரமாத்மாவை சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, அது பூர்வபக்ஷமா சித்தாந்தமும் ரெண்டுத்திலயும் அர்த்தம் சொல்வது. அதனால இதுதான் சரியான அர்த்தம் அப்படின்ட்டு இங்க வந்து ஒரு அடையாளங்கள் இருக்கு. இந்த அடையாளங்கள்னால ஜெகத்காரணத்தொன்றது சொல்லப்படாவிட்டாலும், ஜெகத்காரணம் சொல்லப்படல அப்படி சொல்லப்படாட்டா கூட இந்த இடத்துல இது ஒரு அடையாளமா தெரிகிறது. அதனால இந்த அத்தியாயத்துல இந்த ஜோதி சப்தத்தையும் இந்திர பிராணசப்தத்தையும் விசாரித்தது உகந்தது சரியானது, அதில் உடம்பு இல்லை அப்படின்ட்டு பூர்வபக்ஷம் ஆக்ஷேபிக்கிறோம். இப்படி ஆக்ஷேபிச்ச அதுக்கு பதில் இந்த ரெண்டு அதிகரணங்களாலையும் சித்து என்ன அசித்து என்ன சேதனம் அச்சேதனம் அவைகளை அவைகளோட கூறின பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் ரெண்டு அதிகரணத்து. இப்படி அதாவது ஜோதிஷோட சேர்ந்தது அல்லது இந்திரனோட சேர்ந்ததுன்னா இங்க சொல்லல. பொதுவா சித்தசித்தி சித்தம் பிரம்ம சொல்லப்படுறது. சித்து வர்க்கம் அசித் வர்க்கம் இவை இந்த வர்க்கங்களுடைய வைசிஷ்டியம் அதை சொன்னதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது அது பிரம்மத்துக்கு தான் அங்கீகரிக்கும். நாங்க ஆகாசவாதி கணத்தை சொன்ன மாதிரி இந்த ரூடி அர்த்தத்தை நாங்க விடல, அப்பயே ஜோதி சத்தத்தை அர்த்தம் எடுத்துக்கோம். ஆனால் திவ்ய தேஜோ விசிஷ்டம்னு சொன்னார் தங்க சொல்லத்து ஆகாசவாதி கணத்துல. அதனால திவ்யமான தேஜஸ்தானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது என்னது, திவ்யமங்கள விக்கிரகம்னு அர்த்தம். பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துனா திவ்ய தேஜோ விசிஷ்டம்னு எங்க சாட்சியார். அதனால அது இங்க சொல்லப்பட்டது. அந்த மாதிரி பிராணாதி கணத்துக்குன்னா தத்தத் விசிஷ்டம் பிராணம் என்ன அந்த மாதிரி இவைகள்னா விசிஷ்டனா இருக்கான் பகவான். அதனால சொன்னதுனால இங்க வந்து ஒவ்வொரு வர்க்கங்கள் ஜீவ வர்க்கமோ அல்லது அச்சேதன சேதன வர்க்கமோ அச்சேதன வர்க்கமோ அவைகளோடு சேர்ந்து விசிஷ்டனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவானவன் இங்க சொல்லப்பட்டதா ஆகும். இப்படி சொன்னதுனால என்ன அங்க வாக்கியங்கள்லாம் வரப்போகுது, பாதோஷா பூதானி அமிர்தம் திவி அப்படின்னு இருக்கு. லோகத்தில் இருக்கக்கூடிய சேதனம் என்ன அச்சேதனம் என்ன அவைகளெல்லாம் இந்த லோகத்துல ஒரு கால் இருக்கும். மேல் மேல ஜீரோக்கம் இருக்கு, அதாவது இந்த லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம். அந்த அப்ராகிருதமான பராபுரத்துக்கு மூணு பாதங்கள் அங்க போயிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு பகுதி இந்த லீலா விபத்துக்கு, மீதி மூணு பகுதிகள் மூணு பாகங்கள் நித்திய போதிக்கு அப்படின்னு சொல்றது. அதுல என்ன ஆகும், சேதனம் என்ன அச்சேதனம் என்ன இவைகள் அனைத்துமே அங்க சொல்லப்பட்டதா ஆகும். அது அத்தனையும் சேர்ந்தவன் சேர்ந்தது பரமாத்மா அப்படின்னு சொல்றதுனால எல்லா கேள்விகளும் அடிபட்டு போயிடுறது அப்படின்ட்டு இந்த ரெண்டு அறிவுணத்தினால சுவாமி வந்து சங்கையில் சிறக்கிறது. ரெண்டு அறிவுணத்தினால என்ன விடயம், என்ன சங்கடம் எழுதப்பட்டது, என்ன விரோதம் அப்படின்னாக்க இவன் கேட்கிற கேள்வி பூர்வபக்ஷனுடைய யுக்தியை நல்லா திருடமா போடணும். பூர்வபக்ஷம் இல்லைன்னாக்கா அது அதிகாரமே கிடையாது. அதனாலதான் போன அதிகாரத்துல கூட அதிகாரம் கா ஆகாச அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதுவே இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னாக்கா அப்படின்னாக்க தனி அதிகாரம் இருக்குன்னு கேள்வி வரும். அது ஒரு பூர்வபக்ஷம் போடணும். அதனால பூர்வபக்ஷம் திடமா போடணும்ன்றதுக்கோதும் இந்த மாதிரி தரிக்கிறேன். இப்ப பாருங்க, நோக்கி யாகந்தி லிங்கம் கிமபி பவதி தூக்கியாத தத்வானுகூலம் சப்தத்யானன்யனிஷ்ட சுபஹிதின பரோ ஜோதிரா யுக்தி வேத்யா விஸ்வோத்பத்யு விஸ்வோத்பத்யுத்யபாவேபி அவகதமிஹதல்லிங்கமித்யாக்ஷிதம் தம் ருந்தேதாதித்யாபியாம் தவிசித சிதஜித் வர்க்க வைசிஷ்டயுக்தியா அப்படின்னு பார்க்கிறேன். லிங்கம் முக்தி யாகந்தி, லிங்கம் நீங்க ஆகாதாதிகாரத்தை சொன்ன மாதிரி அடையாளம் ஒன்று இருக்குன்னீங்களே, அந்த லிங்கமானது முக்திம்னா வியாகந்தி முக்திய இங்க சொல்லப்படுற ஜோதி. அது மாதிரி இந்திரன் பிராணன் இப்படின்னா வக்கம் இருக்கே பதம் இருக்கே இவைகள்ல முன்ன சொன்ன மாதிரி எந்த லிங்கமும் இல்லை, வியாகந்தி விரோதிக்கிறது இல்லை, அந்த விரோதத்தை சொல்லவே முடியாது. இது நம்ம சித்தாந்தத்துக்கு பதிவுபடும், சித்தாந்தம் பிரதிகூடமா இருக்கு. அது மட்டுமா அவளுக்கும் அனுகூலமாக இருக்கும். எப்படின்னாக்கா பவதி தூத தத்துவ அனுகூலம் எதுவும் லிங்கம் இல்லை, ஒரு லிங்கமே இல்லை. அதே மாதிரி கியாதம், கியாதம் பிரசித்தமானது என்னது, ஜோதி சப்தத்துக்கு பிரகாசம் தான். பிராண சப்தத்துக்கு என்ன, சர்வ பிராணம் அனைத்தையும் நிர்வகிக்கிறது, இந்திரியங்களை தேகத்தை நிர்வகிக்கிறது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு பிராணம் இருக்கு, அந்த பிராணம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாதாரணமாக்க எல்லா காரியம் என்னால பண்ண முடியாது. ஆகவே இந்த முக்கிய பிராணனுக்கோ அல்லது இந்திரனோ, இந்திரனோ என்ன பண்றான், அவன் வந்து துவாஷ்டரகன் துவஷ்டாவனுடைய பிள்ளை விஸ்வரகன் அந்த அவனுக்கு துவாஷ்டன், துவஷ்டாவனுடைய பிள்ளை துவாஷ்டன், ரகவனுடைய பிள்ளை ராகரதி, அத மாதிரி இருக்கு. அந்த அவருடைய பிள்ளையும் கொண்டுட்டான். இதெல்லாம் அவர்கிட்டதான் அன்னைக்கும் இந்திரன் கிட்டியோ அல்லது பிராணம் முக்கிய பிராணம் கிட்டியோ அல்லது ஜோதி அக்னி அவர்கிட்டதான் அன்னைக்கும். நீ பிராணா இந்திரன் கிட்டு அவைகள் தான் தத்துவம், அந்த தத்துவத்துல அனுகூலமான லிங்கங்கள் இருக்குது. அந்த அனுகூல லிங்கம் தான் இப்ப சொன்னோம், பிராணன் பிராணனுடைய காரியம் என்னவோ அது, அக்னியுடைய காரியம் பிரகாசம், இந்திரனுடைய காரியம் இதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. இது ரெண்டு சொல்லியாச்சு, பிரதிகூலம் ஒண்ணு சொன்னோம், சித்தாந்தத்து வேற பிரதிகூலம் ஒண்ணு சொன்னான், தன்மதத்துல அனுகூலத்தை சொல்லிட்டான். கூடவே இந்த சப்தங்கள்லாம் இருக்கு அனன்ய நிஷ்டமா இருக்கு, அந்நிய நிஷ்டம் அந்நன்மை யாரு, பரமாத்மா, பரமாத்மா கிட்ட அது இல்லை, பரமாத்மா கிட்ட இல்லை, அது யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா இவன் கிட்ட இருக்கு, இந்தன் கிட்ட இருக்கு, முக்கிய பிராணம் கிட்ட இருக்கு, அத மாதிரியாக ஜோதி ஜோதி இருந்தாலும் அக்னி, அந்த அக்னி கிட்ட இருக்கு, அக்னி கிட்ட இருக்கு, அக்னி கிட்ட இருக்கு அப்படின்ட்டு ஸ்பஷ்டமா தெரியுது. ஸ்பஷ்டமா தெரியறதுனால இது எங்களுக்கு இன்னொரு அனுகூலம். அதனாலேயே அந்த சப்தங்களால சொல்லப்பட்டவன் தெரியப்படுறவன் பரமாத்மா இல்லை, பரமாத்மா இல்லாததுனால இவைகள் தான் அர்த்தம் இங்கு சொல்லப்பட்டது. சரி, இவைகள் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க இங்க ஜகத்காரணத்தும் சொல்லப்படலையே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்ற விஸ்வ உற்பத்தி அதாவது விஸ்வ உற்பத்தி உக்தி, விஸ்வம் இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி இருக்கே அந்த உற்பத்தியானது, பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி அதனுடைய உக்தி அது இங்க சொல்லப்படலையே, விஸ்வத்தினுடைய உற்பத்தியானது இங்க சொல்லப்படல, உத்தி அபாவே சொல்லப்படாட்டா கூட இக அவகதம். அவகதம் என்ன அவகதம்? சல்லிங்கம். அவருடைய லிங்கத்தை அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறோம். என்ன லிங்கம் அப்படின்னாக்கா ஜோதிஷத்துனால சொல்லப்படுறது என்ன? எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடியது. எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடியதுன்றது ஜோதிஷத்துனால தெரிஞ்சுக்கப்படுது. அதே மாதிரி இந்த இந்த சப்தம் இருக்கு, இந்திர சப்தம், அந்த இடத்துல ஹிதத்தமம் உபாசனம் ஒண்ணு இருக்கு. இந்த ஹிதத்தமம்னு ஒண்ணு கொஞ்சம் அதுவே பிரதானமான ஒரு லிங்கம். அதாவது ஜெகத்காரணத்துவம், உபாசன காரணத்துவம், ஜெகத்காரணத்தை எப்படியோ அமாதிரி உபாசனமா இருந்து சொன்னாக்க அந்த உபாசனத்துக்கு எது பலம் அப்படின்னா மோட்சம் தான பலம். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் இவன் அப்படின்னு சித்தாந்த பட்சமா சொல்லணும். பூர்வபக்ஷ பட்சமா அவன் இந்திரன். இந்திரன் என்னையே உபாசிச்சிடும், உனக்கு மோட்சம் கிடைச்சிடும். இப்போ அதுதான் பலன், அந்த இந்திரன் உபாசனம். இதனால மோட்ச காரணத்துன்றது ஜெகத்காரணத்துவம் மாதிரி மோட்ச காரணத்துவம் உங்களா தெரிஞ்சிருக்கும். அகில போனதின் பந்தாது எனது பூத பிராதரக்ஷைத்து தீட்சே பிராதரக்ஷைக்கு தீட்சை வினத்தால் இருக்காளே பிரபன்னாளோ பக்தியோக நிஷ்டால் பிரபன்னாள் எல்லாருடைய சமூகத்தையும் ரட்சிக்கிறதுலயே அவனுக்கு ஒரு தீட்சை அர்த்தம். அவன் சங்கல்பமே அதான் நம்மளெல்லாம் ரட்சிக்கிறது. ஆறுனால மோட்ச காரணத்துவம் முக்கியமானது. மயர்வர மகிழனம் அருளி நன்மை அவனவன் அப்படின்றது. மயர்வர மகிழனம், மயர்வர மயக்கமே இல்லாத அற்புதமான ஞானத்தை கொடுத்தவன் அப்படின்னாக்கா அதுதான் மோட்சம். ஞானத்துடைய விகாசம் சொல்லப்பட்டது. ஞானத்துடைய விகாசம் சொல்லப்பட்டதுனால நமக்கு மோட்ச காரணமா இருக்கக்கூடிய சாமானிய ஜெகத்காரணத்துவத்தை காட்டிலும் மோட்ச காரணத்துவம் மேலானது. அந்த மேலான ஒரு இதை இங்க சொல்லப்படுறது. அது அது இருக்கிறதுனால அதுதான் இந்த லிங்கம். எப்படி விஸ்வத்துக்கு உற்பத்தியை சொல்லாட்டா கூட, பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி இங்க சொல்லப்படல சொல்லாட்டா கூட இந்த இடத்துல அவருடைய லிங்கம்லாம் கிடைக்கிறது. ஆதனால இங்க இந்த ரெண்டு அதிகரணத்தினாலையும் சொல்லப்படுறவன் பரமாத்மா இல்லை, ஒரு ஜீவனோ அல்லது முச்ச பிராணனோ அல்லது ஒரு அக்னியோ ஏதோ சொல்லப்பட்டதாக இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இது கிடையாது, பரமாத்மா கிடையாது. இது ஆக்ஷேபம். இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணாக்க அதுக்கு சமாதானம் ருந்தே. அத ருந்தே, ருந்தேன்னு தடுக்கிற அது தவறு. பொறுப்பட்டு சொன்னது தப்புன்னு அங்கே அடிச்சு போகுங்க. இப்படி அதிக்கிரியாத்தியம் ரெண்டு அதிகரணத்தினால, ரெண்டு அதிகிரியா, ஒன்னு ஜோதி அதிகரணம், இன்னொன்னு இந்த பிராணாதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணத்தினாலையும் தடுக்கிறார். எப்படி தடுக்கிறார்? தகுதித சிதஜித் வர்க்க வைசிஷ்டியா தகுதித, அதுக்கு உச்சிதமான, அது அதுக்கு உச்சிதமான சேதனம் என்ன, அச்சேதனம் என்ன, அந்த வர்க்கங்கள் என்ன, அவைகளுடைய வைசிஷ்டியம். இது வந்து பதயோஜனையில ஐசிங்கர் என்ன பண்ணாக்க, 35வது ஐசிங்கர், அவர் வந்து ஒரு மாதிரி அர்த்தம் சாதிச்சுட்டார். எப்படி சொன்னார் அப்படின்னா, இந்திர பிராணாதிகள் இந்திரா அப்படின்னா இது பரமேஸ்வரியே அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஜோதிஷத்துவத்தில் இருக்கக்கூடிய அது ஜுதி, அது என்ன பிரகாசிக்கிறது, சர்வ பிரகாசம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொன்னார். சர்வ பிரகாசம் பிரகாசிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்திர சப்தத்தினால இது பரமேஸ்வரியன் தாது, எப்பொழுது பரமமான ஐஸ்வர்யத்தை உடையவன், அதை கொடுக்கிறவன், இப்படின்னா அர்த்தம் பண்ணிட்டு இந்திர சப்தத்துக்கு அர்த்தமாகவும் அது மாதிரி ஜோதிஷத்துவத்துக்கு அர்த்தமாகவும் அது ஐசிங்கர் சாதிக்கிற விஷயம். குமார அது மாதிரியே திருவள்ளப்படுறார். ஆனால் அதை வந்து கண்டனம் பண்றதுக்கு உத்தமர் சுவாமிக்கு திருவள்ள வகுப்பு இல்லை. அதுவும் ஒரு வழி இருக்கு, அதுவும் ஒரு வழி இருக்குன்னு நினைச்சுக்கலாம். நான் புரிஞ்சுக்கோங்க, இடத்துல இது பரமேஸ்வரியன் தப்பு இந்த அவையே சொல்லும். அது மாதிரி ஜோதி ஜோதிஷத்தினால பிரகாசம் சொல்லப்படுறது, சர்வ பிரகாசம். அது எப்படி சொன்னாக்கா தாத்வத்தை வச்சுண்டு கிரியாபதம் வினைச்சொல் இருக்கே அந்த வினைச்சொல் ரூப்பு, அந்த ரூப்பினுடைய அர்த்தம் இருக்க அந்த அர்த்தத்தை வச்சுட்டு அர்த்தம் சொன்னார். இது பரமேஸ்வரியன் தாது, அந்த தாதுவனால சித்தமானது இந்திரசக்தம். ஆதனால அனைத்து ஐஸ்வர்யங்களையும் உடையவன் அப்படின்னு அங்க அர்த்தம் சொல்ற குமார தேசிகனும் ஜெய்சங்கர். இத வந்து சுமார் சுவாமி என்னன்னாக்க அப்படி சொல்லிட்டா என்ன தெரியுமா, நாங்க என்ன சொல்லியிருக்கோம் முதல்ல ஆகாசம் பிராணத்தவ் அனுசர கதிகவ் ரூடி பங்கேன்னு நினைவோ, ரூடி பங்கம் பண்ணிட்டு ஆகாசத்துக்கு சர்வஸ்மார் ஆ சமந்தா காசதே காசயதி சர்வஸ்ம சர்வான் பிராணயதி அப்படின்னா தாத்தத்தை நாம அங்க சொல்லிருக்கோம். அப்ப ரூடியத்தை நாம அங்க ஒத்துட்டோம். ஆனால் ஜோதி சப்தத்து சப்தத்து ரூபியா பதவியிலிருந்து கூட திவ்ய தேஜோபிஷிப்தம். ஜோதி சப்தம் என்ன சொல்றதுன்னாக்க திவ்ய தேஜோபிஷிப்தமான ஒரு இடம் சொல்றது அப்படின்னு அங்க சொல்றது. இப்ப என்ன இருக்கு அந்த முக்கிய அர்த்தத்தை நம்ம விடவே இல்லை இந்த இடத்துல ஜோதி சப்தத்திலையோ. அது மாதிரி இந்திரத்தினால சொல்லப்பட்ட அகம் பிராணம் இவைகள்லாம் முக்கிய அர்த்தத்தை விடல. முக்கிய அர்த்தத்தை விடாம அதாவது ரூட்டி அர்த்தத்தை விடாம அதை அதோட சேர்ந்த பரமாத்மன் தான் அர்த்தம் பண்ணிருக்கேன். ஜோதிஷம் திவ்ய தேஜோ விஷயம். அப்ப சிம்மாசனத்துலாம் கூட அந்த மாதிரி விசிஷ்ட விஷயம் சொல்லணும். அப்படின்னு அதனால பிரசித்த பிரவர்த்தி தான் சொல்றேன். முக்கியத்தை விடாம அவைகளோட சேர்ந்து சொல்லணும்னு பேசிட்டேன். இப்போ நீங்க இந்த ஜோதிஷத்துக்கு அந்த தாத்துவத்தை வச்சுண்டு யௌகிகமாக ஆகாசத்துக்கு பிராணசத்துக்கு சொன்ன மாதிரி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க விரோதம் வந்துடும். பிராணசத்துக்கு சொன்ன மாதிரியோ ஆகாசம் சொன்ன மாதிரி சொன்னாக்க ஏற்கனவே சாதிச்சார் சுவாமி. முதல் ரெண்டு அதிகரணத்தினாலே ரூடி பங்கம், அடுத்த ரெண்டு அதிகரணத்தினாலே ரூபியத்தோடு சேர்ந்த பிரம்மம் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காருங்க. சத்துசேக்க பிரவர்த்தியான்னு சொல்லிட்டு இப்போ அதை அப்படியே விட்டுட்டோம்னாக்க விட்டுட்டு இதை மாதிரி இங்கேயும் யௌகிகமா சொல்றோம் கிரியாபகத்தை வச்சுண்டு சொல்றோம் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறதுன்ற அர்த்தம். அதே மாதிரி இது பரமேஸ்வரியன் அர்த்தம் அப்படின்னா சொன்னா அந்த முக்கிய அர்த்தத்தோட கூடின பரமாத்மான்ற அர்த்தம் இதெல்லாம் அறிவிட்டு போயிடுது. அது வராது முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டோம். விட்டுட்டு பொதுவா இங்கேயும் யௌகிகா சொன்னா அப்படின்னாக்கா அவாந்திர சங்கதியே சொல்ல வேண்டாம், நாலு அதிகாரங்களும் ஒரே விஷயம்தான் அப்படின்னு அதிகாரிங்க அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்னு அழுக அது கிடையாது. அந்த மாதிரி திருவள்ள வகுப்பு இல்லை உத்தமன் சுவாமிக்கு. உத்தமன் சுவாமி என்ன பண்ணாக்க அவ சொல்றது ஒரு மார்க்கம் இருக்கு அப்படியும் சொல்லலாம். அது எங்க சொல்றாக்க இந்த அதிகார விஷய வாக்கியத்துல இல்ல இந்திர மாயாவி புரரூப இயக்கே அப்படின்றது. இந்த மாயாவிதி ஆச்சரியமான சேஷ்டங்களால ஒரு ரூப ஈயதே பிரம்மாண்டமான ரூபத்தை எடுத்துக்கிறான். அப்ப அந்த இந்திரன்னாக்க சாதாரண தேவேந்திரன் இல்ல, இது பரமேஸ்வரியன் தாத்துவமான சித்தமான ஒரு பரமாத்மான் தான் அங்க அர்த்தம் சொல்லணும். அங்கமான இந்திரசத்துக்கு இது பரமேஸ்வரியன் சொல்லலாம். சாதாரண அக்னி அப்படின்னாக்க அதுக்கு அதை மாதிரி சொல்லிட்டு போகலாம் சகப்பதம். இங்க சொல்லப்பட்டது எப்படி தெரியுமா, அது அதுக்கு அன்றையாக்கிறவன் அதோட சேர்ந்தவன் அந்தந்த வஸ்துக்களுடைய சேர்ந்தவன் சொன்னாதான் சரியா அர்த்தம் ஆகும். அதுதான் திருவள்ளுவர் அப்படின்னு அர்த்தம் ஆகுன்றதுனால தகுதித சிதஞ்சித் வர்க்க வைசிஷ்ட சித் வர்க்கம் என்ன அசித் வர்க்கம் என்ன அவைகளோட சேர்ந்துண்டு இது இந்த அர்த்தத்தை சொல்றது. சேதன விசிஷ்டமாக இந்த சித்தத்துக்கு அர்த்தம் இந்த இந்திர விசிஷ்ட பரமாத்மா. அந்த மாதிரி அகம் சத்தம் வந்ததுன்னாக்க இந்திர சத்தத்தினால் சொல்லப்பட்ட அகம் அகம் என்ன அர்த்தம் ஒரு ஜீவன் அர்த்தம் அந்த ஜீவனை ஜீவனோடு சேர்ந்த பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியாக ஒரு சேதனம் பிராணம் அல்லது அக்னி இவைகளோ இவைகளோட சேர்ந்தது இவரை சரின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்களோ அல்லது இவனோட சேர்ந்தது விசிஷ்டன் அப்படின்னு அர்த்தம். சரியாத்மா தான் அவரும் வந்துட்டல இப்படி வந்துருக்குனாக்க அதுதான் இது முக்கிய அர்த்தம். இப்போ இந்த மாதிரி பூர்வபக்ஷிகள் இந்த ஆகாசாதிகரணத்திலையும் பிராணாதிகரணத்திலையும் என்ன என்ன யுக்திகள்லாம் சித்தாந்திகள் சொன்னாலோ அந்த யுக்திகள்லாம் இந்த அதிகரணங்கள்ல ஜோதிட அதிகரணமோ அல்லது இந்திர பிராணாதிகரணமோ அவைகள்ல வரவே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கே, நீங்க அங்க வந்து நிகழ ஜெகதேய காரணத்தும் இத்தியாதிகள்லாம் அன்வயிக்காது. அதனால முக்கியார்த்தத்தை விட்டுட்டு இந்த யோகிகார்த்தத்தை எடுத்துக்கணும், யோகார்த்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சித்தாந்தத்துல, அது இங்க கிடையாது. ஏன் அப்படின்னா ஜோதிஹி அப்படின்னா பிரகாசத்தை உடையதுன்னு அர்த்தம். இந்திரன் அப்படின்னு சொன்னாக்க சாட்சாத் இந்திரன் தான், தேவேந்திரன். அதே மாதிரி அவனுடைய காரியங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, சுவாஷ்டவதம் இவைகள்லாம் இருக்கு. அது மாதிரி பிராணன் அப்படின்னு சொன்னாக்க பிராணனுடைய காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே எல்லாமே சித்திச்சுடுறது. அதனால பரமாத்மபரமா இது சொல்ல முடியாது. பரமாத்மபரமா சொன்னாதான் அதெல்லாம் இது நீங்க மாற்றும்படியா இருக்கும் அப்படின்னுட்டு இவன் பூர்வபக்ஷி நம்மளை பார்த்து சொல்றான். இந்த ரெண்டு அதிகரணங்கள்லயும் இதான் சாரமே. அந்த ஆகாச நாணாதிகரணங்கள் சொன்ன யுக்திகள்லாம் இங்க செல்லாது. அது எப்படியா சொன்னாக்க அதுக்கெல்லாம் நாங்க சமாதானம் சொல்லிவிடுவோம். அதனால அது சரியில்லைன்னு ஆக்ஷேபித்தான். அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இவைகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க, நாங்க ரூட்யர்த்தத்தை விடல, ரூட்யர்த்தத்தை நாங்க விடவே இல்லை. ரூட்யர்த்தத்தை விடாம அதோட சேர்ந்த பிரம்மத்தை சொல்றோம். அதாவது பொதுவா ஜோதிஹி அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜோதிக்கு அந்தர்யாமி, அக்னியினுடைய அந்தர்யாமி, அக்னி விசிஷ்டா. இப்ப அக்னி சப்தத்துக்கு அர்த்தம் வந்துருச்சு போர்பட்டு சொன்ன மாதிரி. விசிஷ்டா பரமாத்மா அப்படின்னு சொன்னதுனால சரீராத்ம பாவம் அல்லது அக்னி விசிஷ்டா விசிஷ்ட வேகேன கிரகிக்கப்படுறது அப்படி சொல்லிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. மாதிரி பிராணன் அப்படின்னு சொன்னாக்க பிராண விசிஷ்டா பரமாத்மா, இந்திர சப்தம் சொன்னாக்க இந்திர விசிஷ்டா. அந்த இந்திரன் சொல்றதை காட்டிலும் இந்திரன் தன்னை சொல்லிக்கிறான் அகம் மாம் அப்படின்னு. அப்படி சொல்லிக்கிறதுனால அந்த அகம் மாம் அந்த பதத்தினால சொல்லப்பட்டது எது, சேதனன். அந்த சேதனனுடன் கூடியவன் சேதன விசிஷ்டா பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். இப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. அதனால சித்தஜித் விசிஷ்ட விசிஷ்டமான பரமாத்மா அதை சொல்லணும். அதுதான் நோக்கு. அது வர்க்கம், சேதன வர்க்கங்கள் அச்சேதன வர்க்கங்கள். அது திருவுள்ள என்னன்னாக்க இந்த மாதிரி எங்க எங்கெல்லாம் இது மாதிரி இருக்கோ சர்வகத்வாதனம் அப்படின்னு இருக்கு. பிரசாதன் சொல்ற பிரசாத் ஆழ்வான் பகவான் சர்வகன், எல்லா இடத்துலயும் உள்ள போன இருக்கிறவன். அதனால அவன் தான் நானு அகம் அப்படின்ற. அதனால அதே மாதிரி வாமதேவர் சொல்ல போற அந்த அதிகரணத்துல வரப்போறது அவர்கள் எல்லாமே எல்லா சேதனங்களும் எல்லா சேதனங்களும் இந்த மாதிரி வாக்கியங்கள்ல அப்படி வர்றதுனால எல்லாம் சித்திச்சுடுறது. ஆகவே நம்ம சித்தாந்தத்துல விரோதனையும் வராது. அவன் முதல் ரெண்டு அதிகரணத்துல ரூட்யர்த்த பங்கம், அடுத்த ரெண்டு அதிகரணத்துல ரூட்யர்த்தத்தை ஒத்துண்டே அவைகளோட சேர்ந்த பரமாத்மான் ஸ்தாபிக்கிறது நோக்கு. அதுல ஜோதிஹி அப்படின்னாக்க திவ்ய தேஜோ விசிஷ்டன் திவ்யமகள் விக்கிரகம். அதே மாதிரி அகம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சேதன விசிஷ்டன் பரமாத்மா, பிராணன் சொன்ன பிராண விசிஷ்டன் பரமாத்மா. இப்படி அர்த்தம் ஆயிடுச்சுனாக்க எல்லாம் சரியா போயிடுது. இதுதான் சரி. அதனால இந்த சங்கதியானது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. நோக்கிம் யாகந்தி லிங்கம் கிமபி பவதி டு ஸ்யாத் தத்வானுகூலம் சப்தஸ்யானன்யநிஷ்டஹ ஸ்ருதைதி நபரோ ஜோதிராத்யுத்திவேத்யஹ விஸ்வோத்பத்யுத்யபாவேபி அவகதமிஹ தல்லிங்கம் இத்யாக்ஷிபந்தம் ருந்தேதாதி க்ரியாபியாம் ததுசித சிதசித் வர்க வைசிஷ்டயுக்த்யா கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.